அது மாதிரி இப்போ பூமி மேல உள்ள விஷம்பரான வேறு உலகத்தெல்லாம் தாங்குறவர் இவள். ஆனா உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் தாங்குற அளவு இல்லையா? ஆனா பூமியினுடைய குழந்தைகள் தான் அத்தனை பேரும். குழந்தைகள்லாம் தெரியாம அப்பப்ப பாபத்தை பண்ணிவிடுறது, பாபத்தை பண்றதுனால நரகத்தை அடையிறது. அது மாதிரி அவ கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ உலகத்தில் இருக்க முடியாம மக்களுடைய பாபங்கள் எல்லாம் எம்பெருமானே நீ சமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறதுக்காக என்ன பண்ணா, பாவிகா தேவிங்கிற உருவத்துல ரங்கநாதனுடைய திருவடியின் இருக்கிறோனி அப்படின்னு சொல்றாப்புல இருக்கு. ஆனா ரங்கநாதன் திருவடியில் இருந்து சரணடைந்து இன்னும் உலகத்தில் உள்ள மக்களுடைய பாபங்கள் எல்லாம் நீ சமிக்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கிறையோ அப்படின்னு பிரார்த்திக்கிறதுக்காக பூஜை உருவத்துல பாதுகாதி இருக்காருங்கிறார். இந்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். ரங்கதிபதேகே மணிபாதுகேத்வம். இது மணிபாதுகே ஒன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டவானாக்க, பூதேவியாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டான். பூதேவி கருப்பாச்சே அப்படின்னு கேட்டாக்க, கிருஷ்ணாந்தரங்கருதி ஹரி நீலரத்னை ஹரி நீலரத்னை. கிருஷ்ணனை போல இந்த நீலரத்னங்களும் கருப்பா இருக்கு இல்லையா? கிருஷ்ணன் கருப்பு, அதே மாதிரி அவனுக்கு சமானமாக இந்த நீல ரத்னங்களும் கருப்பா இருக்கு. அந்த நீல ரத்னங்களுடைய ஒளியெல்லாம் வீசுறதுனால பாதுகாதி ஒளி இப்ப கருப்பா இருக்கான். அப்படி பாதுகாதி கருப்பா இருக்கிறதுனால இவள பூதேவின்னு சொல்லலாம் அப்படின்னா, பூதேவி எதுக்கா மறுபடியும் இங்க வரணும், ரொம்ப நாள் திருவிழா எதுக்கா வரணும் அப்படின்னு கேட்டாக்க, விஸ்வ ஆபர ஆயபதம் ததீயம் சரீரம் பல எம்பெருமானுடைய திருவடியை எதுக்கா வந்த மறுபடியும் பூஜையை வந்து அடையிறான்னு கேட்டவனான், விஸ்வாபராது சகனாய விஸ்வத்தில் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பண்ற பாவங்கள் எல்லாம் பொறுக்கணும். ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய பாவத்தை எல்லாம் போக்கி அவளுக்கு நலன் கிடைக்காம உறுதியா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பெருமாள் அவருடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கணும் என்பதற்காக எம்பெருமானுடைய திருவடியை வந்து அடைந்தார். விஸ்வம்பரம் பகவதியின் சமயே பஜந்தி. அதனால நீ விசம்பரையா அப்படினால பாதுகாதேவியாக மாறி இங்க வந்து பெருமாள் சோழியங்களே இருக்க வந்து பெருமாள் அடையணும்ட்டு அது எப்போ அடையல அப்படின்னா, சமயே கஜந்தி எப்போ எம்பெருமான் பாதுகா திருவிடியங்களே இருந்தவனாக்க எம்பெருமான் எப்போ பிரசன்னமாக கோபம் இல்லாமல் சந்தோஷமா இருக்காங்கிறது தெரியும். அப்ப தெரிஞ்சுக்கன்னா அந்த சமயத்துல பார்த்து குழந்தைகள் எல்லாம் காப்பாத்து, குழந்தைகளுடைய அபராதங்கள் எல்லாம் போக்கு அப்படின்னு பிரார்த்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த பிரதாபத்தோட எம்பெருமான் இருக்கக்கூடிய சமயத்தை தெரிஞ்சு அவரை அன்பு அடையிறதுக்காக நீ தினவன பாதுகாதேவியாக வந்து விட்டதோ என்று பூதேவியான பூதேவி பாதுகாதேவியானவர் பூதேவியாக இருந்து எம்பெருமான் மக்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு அவளுக்கு நல்ல சேமத்தை கொடுக்கணும் என்பதற்காக நீ பூதேவியாக இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகம். பரிமிதம் பவதி சதன்யாம் வைகுண்ட பாதருதிகே மணிபாதுகே சுவாமி அங்கேசயம் கிருணலே இந்திரநீலை அகாததே சுதலிதாம் அபதானவர்ணாம். ஸ்லோகம் 696. மத்வாமஹீம் பரிமிதாம் பவதி சதன்யாம் வைகுண்ட பாதரசிகே மணிபாதுகே சுவாமம் அங்கேஸ்வயம் கிரணலே இந்திரநீரை ஆகாததேஷு தலிதாம் அவதானவர்ணாம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி பாதுகாதேவியானவள் தன்னுடைய சரித்திரத்தெல்லாம் திசைமூலைகள் எல்லாம் எழுதி எல்லாரும் தெரிய முடியா பண்றாள் என்று பேசுகிறார். இப்போ நீ பாதுகாதேவி, நீ யாரு? வைகுண்டபாத ரசிகே. வைகுண்டபாத ரசிகே வைகுண்டன் எம்பெருமான் அவளுடைய திருவடியில இருக்கும்படியான ரசிகே. திருவுடியனே திருவுடியனுடைய கைகளின் திருவுடியின காரியங்கள் எல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு அதை பற்றி நன்கு உணர்ந்தவள் அதிலே எம்பெருமான் திருவடியில் அதிக ஈடுபாடுகள் நீ அத்தையிட்ட நீ அத்தனை மணிபாதுகே அப்படியே நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, மத்வாமகிம் பரிணதாம் பவதி ததன்யாம். உங்கள்கிட்ட நீ பண்ண சரித்திரங்கள் எல்லாம் திருமாவளை பத்தின சரித்திரங்கள் எல்லாம் எழுதுறதுக்காக நீ மை வச்சுட்டு இருக்க. உங்களோட ஒரு மை தான் வசந்தது, மற்ற மை இருக்க. மத்வாமகிம் பரிணதாம் பவதி ததன்யாம் ததன்யாம், உங்கள்கிட்ட இருக்கிற மையை தவிர பாக்கி மையெல்லாம் எட்டப்பட்டது அப்படின்ட்டா அதெல்லாம் பரிமிதமானது, ஒரு அளவுடையது, நல்ல பளிச்சின் பிரகாசமா அப்படிலாம் இருக்காது. சரிதான், அதோட மற்ற கலர்லாம் இருக்கு. நீங்கள் மற்ற மஞ்சளாலையோ சேப்பாலையோ எழுதினாக்க அதெல்லாம் நீடித்து நிற்காது, விழுந்து போடும். ஆனா கருப்பில் எழுதினா எப்போதும் நீடித்து இருக்கும். அதனால என்னுடைய சரித்திரத்தை உன்னை கொண்ட கைங்கிருத்தல்லாம் எல்லாரும் தெரியணுங்கிறதுக்காக திசை முறைகள் இருக்கேன். அந்த திசை முறையில் ஒரு பேப்பர்ல நீ எழுதுற வைகுண்டம் ஆதரசிகே மணிபோ ஆதிகேத்வம் அங்கே சுயம் கிரணலே திவி இந்திரனி நீலைகி ஆசாததேலிதாம் அவதான் அவர்ணாம். ஆசாததேசு திம்மொழி திக்குல திக்குல இருக்கும் நான் இடங்கள் இருக்கேன், திசை மொழிகள்லாம் இருக்கேன். அங்கே திசைகள் ஓரங்கள்லாம் அதுவே பத்திரிகை பேப்பர் மாறி அதுல லலிதான் அவதானவர் நான் அழகான உன் சரித்திரங்கள்லாம் பகவதீசமான சரித்திரங்கள் அல்லவா, அதையெல்லாம் நீ என்ன பண்ற அழகாக எழுதுற. அதுல எதனால அந்த கிருணலே இந்திரநீலை அவனுடைய அந்த இந்திரநீலை சொல்லிருக்கேன், அதனுடைய ஒளி இருக்க அந்த ஒளியாகிற கைகளால அந்த அந்த இந்திரநீலுடைய கருமையாகிற மசி இருக்கேன், அதை கொண்டு அவங்க பேர் எல்லாம் பூசுகிறாய். அதாவது அங்கங்க நீ ஒரு விஷயங்கள் எல்லாம் எழுதுற, இன்னும் சரித்திர பண்ணிருக்கோம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு பெருமையெல்லாம் அதுல நீ எழுதுறாய் போதும். ஆக இப்படியா பாதுகா தேவியானவன் எம்பெருமானுக்கு கண்ணனுடைய பெருமையை வெளியில தெரியணுங்கிறதுக்காக அவையெல்லாம் தன்னுடைய பெருமையோடு சேர்ந்ததான் அப்படின்னால அத தங்கிட்டு இருக்கிற இந்திரநீலக்கல்லாகிற மகியை கொண்டு அங்கிருந்து தன்னுடைய புரிதல்கள் எல்லாம் நீ எழுதுகிறாயோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று இந்திரநீலத்தினுடைய ஒளியினுடைய பெருமையை சுவாமி ஜெய்சிங்கன் இங்க எடுத்து காட்டியபடி அபிசரணபுராணாம் வல்லவீனாம் தொடாசீது தனித குருபயாத்திரி சர்வரி பாரிதன்யா. ஸ்லோகம் 697. வரமதனமணீனாம் தாமதிஸ்தாவகானாம் மதிரிபுபதரக்ஷே வாசரே ரவ்யதேதா அபிசரணபுராணாம் வல்லவீனாம் தொடாசீது தனித குருபயாத்திரி சர்வரி சாபிதன்யே மதுரிபு பதரட்சே. மதுரிபு மதுரை கொண்டுவான அவனுக்கு ரத்துருவான எம்பெருமான் ரங்கநாதன் அவருடைய பதரட்சே என்ன பாதுகா திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியன் சாவகானாம் வரமணியினாம் உன்னுடைய இந்திரங்களை கற்கள், அதாவது பாதுகளை இழைக்கப்பட்ட இந்திரன் இலக்கர்கள் இருக்கேன், அதனுடைய தாமதி ஒளிகள் ஒளிகள் நிறைய வீசுகிறது. அந்த நிறைய வீசுனா என்ன ஆகுதுன்னு கேட்டா பகல்ல கூட என்ன ஆகுது ராத்திரி உண்டாரு செஞ்சார் வாசகர்கள் அப்படியேற்றாலும் பகலை விடாத ராத்திரி உண்டாருதான். இப்போ இந்த மணியுடைய பிரகாசத்தினால ஏன் பகல்லையும் இந்திரத்தினுடைய ஒளியானது இருட்டு போல நில நீலகத்தோட இருக்கிறதுனால ராத்திரி வந்துட்டது போல இருக்கு. அதனால அந்த ராத்திரி எச்சப்பட்டது அப்படின்னு கேட்டா சர்வரி அந்யா காட்சிக்கு சர்வரின்னார். இது ஒரு அதிசயமான ராத்திரி இருட்டு இருக்கு. சாதாரண எப்போது இருக்கிற இருட்டு இருக்கேன் அந்த இருட்டு இருக்குச்சே பகல் இருக்காது, பகல் இருக்குச்சே இருட்டு இருக்காது, ரெண்டும் சேராது. சரிங்களா, பகல் வந்து என்ன பண்ணும் இருட்டை கொஞ்சிடும், இருட்டு என்ன பண்ணும் பகலை போச்சுவிடும், ரெண்டும் சேராது. ஆனால் இந்த எந்திரேல மணினாலே இருக்கக்கூடிய இருட்டு இருக்கே இது பகல்லையே வரக்கூடிய இருட்டு, பகலும் இருட்டும் ஒரே கருத்தில் சேர்ந்தா அப்போல கொண்ட இருட்டு இரண்டு இருட்டு. அதனால காசி அண்ணா காசி இந்த அனுதீகமானது சொல்ல முடியாது அப்படின்ட்டு இருட்டு அப்படின்னா என்னத்துக்காக இந்த இருட்ட பகல்ல உண்டு பண்றது இந்த மணி அப்படின்னு கேட்டவனாக அதிகரண போற ஆனாம் வல்லவீனாம் பதாசீது சனித குருவது பயாத்தேன் சர்வரி காஜிதன்யாம். கிருஷ்ணாவதார காலத்துல கோபத்திலெல்லாம் கண்ணனுடைய அலைவர்கள் ஈடுபட்டு பெரியவர்கள் சின்னவர்கள் என்கிற வேறுபாடு இல்லாமல் பெரியா ஸ்ரீவரும் கண்ணன் இடத்துல அபிமானத்தோட பிரீதியோட சந்தோஷத்தோட அவரோட சேர்ந்து பேசுவதும் அவனோட சேர்வதும் இப்படியாக இருந்திருந்திருக்கார்கள். அப்போ அந்த நாலு வீட்டில் இருக்கின்ற பெண்கள்லாம் கண்ணன் எங்கேயாவது மணி விருந்தானம் பண்ணானேயாக உடனே அது வர ஓட்டையை வச்சுக்கிட்டு அவன் எந்த பேர் இருக்கான்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு ஓடிப்பூர்வா வளர்த்தான். அது பகல்ல போட முடியல. ஏன் பகல்ல ஆற்றில் இருக்கின்ற மாமார் மாமியார்கள் அண்ணன்மார்கள்லாம் இருக்காளேன் இதெல்லாம் எங்க நடுவில் இப்ப போற அப்படின்னு தடுத்துருவான். அதனால வெளியில கிளம்ப முடியாம இருந்தது பகல்ல வாழ்க்கலாம். அதனால அப்படி இருந்து வாழ்க்கலாம் மாமார் மாமியார் பயமே இல்லாதபடி கொண்டு கொடுத்து இந்த ராத்திரி இன்னும் பகல்லையே ராத்திரி மாதிரி வேலைநிறுத்தினால அமர்ந்தினால மாமார் மாமியார் என்ன பண்ணுவான் சரின் அப்படி இசைவிச்சிருவாவோ அப்படி படுத்துருவான். அந்த சமயத்தில் நெய்வா கலவ திறந்து என்ன பண்ணுவான் கண்ணன் இருக்க வளர்ந்துட்டு எங்க ஓடுதான் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு ஓடி போடுவான். அதிகாரம் வரானாம் கண்ணன் எங்க இருக்கானோ அங்கே அதிகாரி அங்கே கண்ணனை போய் அடையிறதுக்காக ஓடி போடுவா எல்லாரும். அப்படி ஓடுற காலத்துல அவருக்கு ஒத்தாசையாக உன்னுடைய இருட்டு இருக்க நீலமணியினுடைய நிறமாகிற இருட்டு இந்த இருட்டு அவளுக்கு ரொம்ப ஒத்தாசம் பண்ணிருக்கு. அதனால அப்பேற்ப உகந்த இருட்டு தாதாளுக்கு அதாவது அதிகாரிகளாகிய கோபஸ்ரீகளுக்கெல்லாம் நீ உதவி கண்ணனோடு எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ உண்டு பண்ணுகிறாய். அப்பேற்பட்ட இருட்டை உண்டக்கூடிய மணியோடு கூடினதா பாதுகாதேவி நீ என்று உன்னுடைய பெருமை அறிவிடத்தாளது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன். சகமக மணிபந்தி உண்மையோசி சரணோபகதானாம் ியம் பிரசைசுஜகீத்தம் பாதுகேகைதுகானாம் உபனிஷது உபகீதாம் சத்ரகம் நியாய வார்த்தாம். ஸ்லோகம் 698. சதமகமணிபங்கை உண்மையூகைர் திசந்தி சரணபகதானாம் ரங்கநாதேனசாமியம் பிரசைசுஜகீத்தம் பாதுகேகைதுகானாம் உபனிஷது உபகீதாம் சத்ரகம் நியாய வார்த்தாம். பாதுகே பாதுகா தேவியே நீ என்ன பண்ற பக்தாதுதான் யாராவது எம்பெருமானுக்கு உபாசனம் பண்றாலோ பக்தியோ பிரபத்தியோ பண்றாலோ அவர்கள்லாம் மோசத்துக்கு போனா கங்கனான போலே பெருமாளை போலேயே ஆகிறாள் அப்படின்னு வேதம் சொல்றது. அதன்படி வேதத்தில் சொல்றபடி யாராவது உபாசனம் பண்ணி மோசத்தடைகிறாரோ அவர்தான் அதன் படி ஆவான்னு சொல்றோம். அதை எல்லாரும் ஒத்துக்கிறதில்ல. ஏன்டா சில பேர் கைதுகாரன்னு பேர் காரணத்தை சொல்லி பிரத்யட்சமா காட்டினாத்தான் அவ ஒத்துப்பான். அவன் என்ன சொல்றான் எங்கனான பேர் ஆராய்ச்சி வேலை எப்படி ஆக முடியும் என்ன நீங்க பார்த்தாளா இல்ல ஏதோ வேதம் சொல்றது அப்படின்னு சொன்னாக்க வேதம் என்ன சொல்றது யதாத்திரகு அஸ்வின் லோகே பகுதி சதவீத பிரைத்திய பகுதின்னு சொல்றது. யதாத்திரகு எப்படி எப்படி ரங்கநாதனை எம்பெருமானை உபாசனம் பண்றாலோ அதே மாதிரி மோசத்துக்கு போன பிற்பாடு அதே மாதிரி அவளும் ஆயிடுறா. அதனால நிரஞ்சன பரவும் சாமியும் உபயோகி எல்லா தேசங்களும் போய் அவ மோசத்துக்கு வேண்டத்துக்கு போன உடனே எம்பெருமானோடு கூட பரமசாமியத்தை அடைகிறார்கள் என்று வேதம் பேசுகிறது. அதனால இந்த எம்பெருமான போல சங்க சக்கர கதாபாணியாக அதே ரூபத்தோட அதே மாதிரி இருக்காரோ அவன் தருவிக்கிறான்னு சொல்றோம் மோசத்துல. அதுல முக்கியமான இந்த இடத்துல என்ன சொல்றது அப்படின்னு கேட்டோம்னாக்கே எம்பெருமான என்ன நேரமோ அந்த நேரத்தை எம்பெருமான போல கை நிறத்தி அவர் அடைகிறார்கள் அப்படின்னு வேதம் பேசுறதன் அத கைதுகால் அதாவது காரணமாக பிரத்யட்சமா இருக்கிறது தான் நம்புறதா பிரத்யட்சம் இல்லாத நம்ப மாட்டார் அவர்களுக்கு உதாரணமாக அவங்க எடுத்துக்காட்டணும்னு தோணித்து போட்டிருக்க ரங்கநாதனுக்கு. அதுக்கு இந்த பாதுகாவியை உத்தாசப்படுறது என்ன அப்படின்னு கேட்டாக்க, சதமசமனிதங்கை உண்மையூகை சரணோபகதானாம் ரங்கநாதேனசாமியம். சரணோபாததானாம் எம்பெருமானத்துல பிரபித்து பண்ணி யாரு மோசத்துக்கு போறாரோ அவளுக்குதான் ரங்கநாதேன சாமியம், ரங்கநாதையோட ரங்கநாதனுக்கு சமமாக அவர்களும் ஆவார்கள் என்று சொல்றது. அது எப்படி எப்படின்னு கேட்டவனாக்க, சதமகமணிபங்கை உண்மை ஊகை சந்தி சதமக மணிபங்கை இந்திரநீலத்தில் இருக்கேன். அந்த இந்திரநீலத்தினுடைய துண்டுகள் நிறையாக பாதியில் இழைக்கப்பட்டிருக்கேன், அவருடைய கிரணங்கள் நிறைய கிளம்புறது. எந்திரமான சேவிக்கிறதுக்காக கோவிலுக்கு பக்தெல்லாம் போறான், பெருமாளை கோவிலுக்கு கூட போய் பெருமாளை சேவிச்சான். அந்த எங்கனாவுடைய பாதியில் இருக்க முடியாத இந்திரநீலமணியனுடைய ஒளியானது நிறைய வீசறதான். அது வீசனுடனே இந்த பக்தாவை எப்படியாக அவாலும் எந்திரனால போல எம்பெருமான் நேருண்ட நேரஸ்தாபனமாக எப்படி இருக்கானோ அதே மாதிரி இவாளும் நீலமணி சாமலாக ஆயிடுறான் என்றுதான். நீலமணியினால இவாளும் கருப்பாக ஆயிடுறாளாம். ஆக ரங்கநாதனை போலவே இவாளும் ஆயிடுறா, ரங்கநாதனுடைய சாமியத்தை அடைகிறார்கள் அப்படின்னா. இது இதுலேருந்து என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்கே, பாதுகேதுகானாம் உபனிஷத்து உபகீதாம் தத்துவ நியாயவாத்தான். உபனிஷத்துல எனக்கு நிற்கிறது தத்துவ நியாயம்னு ஒண்ணு இருக்கு. யதார்த்தத்துக்கு அஸ்மின் லோகே திருகோ பகுதி தசேத பிரேச்சோ பகுதி என்று. ஆனா எப்படி எப்படி நீங்க உபாசனம் பண்றானோ அதே மாதிரி எந்தமான அங்கரேரா செய்திமன்றத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையே கைதுகானாம் காரணவாதிகள் இருக்காளே, காரணத்தை சொல்லி நேர காரணத்தான் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவளுக்கு அந்த நியாயம் நியாயம்தான், சரியான நியாயம்தான், அது அதன்படிதான் நடக்கும் அப்படின்னு இந்த லோகத்திலேயே பள்ளிக்கா பிரசங்க இந்த லோகத்திலேயே பள்ளி காட்டுகிறாங்க. எப்படி ரங்கநாதனை சேவிச்சு உபாசிச்சா ரங்கநாதனை சரணாகி பண்ணா அப்படி போய் கோவிலை சேவிக்கிற காலத்துல இந்த நீலமணியனுடைய நிறம் அவள் மேலப்பட்டு அவளும் கல்வி நிறுத்தியவர்களாக ஆனார். அதாவது எம்பெருமான் மேகம் போன்ற அழகான சாமலமான வர்ணத்தோடு கூடினவன், அதே போல பக்தாலும் கூட இந்த நீலமணியுடைய நிலத்தினால சாமலமான நிலத்தோடையவர்களாக கவி நிலத்தோடையவர்களாக ஆகிவிட்டார்கள். அதனால எப்படி உபாசிக்கிறாரோ அப்படி ஆவார் என்பது இங்கேயே தெரியுது பார்த்தியா. அதனால சதமதி சதக்கிறது யதார்த்த நியாயங்கிறது இதுல உடனடியில் சொல்லப்பட்டது உண்மையானது. அதனால யாராவது எங்கெங்க எப்படி உபாசிக்கிறாரோ அதன்படி அந்தந்த குணங்களோட உடைய எம்பெருமானை அடைஞ்சு அவனை போலே அவ்வளவு ஆகிறாள் என்பது நிரஞ்சனபுரம் சாமியின் விதி என்று சொல்லப்பட்ட வார்த்தை உண்மையானது என்று இதுல அவளுக்கு எடுத்துக்காட்டுகிறாரோன்னு சொல்ல முடியாத இருக்கு அப்படின்னா எந்த ஸ்லோகத்துல சுவாமி தேவியான் பிரகடிதயமனூகம்ரஸ்யசம்போஹ பரிணமேசி கூடா விஷ்ணுபத்யாஹ பிரயாகம். யோகம் 699. பரிசரதி விதௌத்வாம் பாதுகேரங்கஹர்த்துஹ பாதசாரசிஜப்ரங்கைஹ வாசுரைஹ இந்திரநீலைஹ பிரகடித யமனூகா தட்சிணம்ரஸ்ய சம்போஹ பரிணமயசித்துடா விஸ்வபத்யாஹ பிரயாகம். பாதுகா தேவி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, என்ன பிரம்மா வந்து பெருமாளுடைய திருவிழியை ஆராதிக்கிறான் எப்போ அப்படின்னு கேட்டா, திருவிழா அவதாரம் எடுத்த பொழுது எம்பெருமானுடைய திருவிழி மேலே சத்தியலோகத்துக்கு வருது. அப்ப என்ன பண்றோம், தன்னுடைய கமண்டல் விளக்குனாலே திருவஞ்சனம் பண்ணி புஷ்பங்களால் அர்ச்சிச்சு எல்லாம் பண்றான். பரிசரதி சௌத்வான் பாதுகா தேவி உன்னை பிரம்மா பரிசரகி ஆராதனம் பண்றார். அது ஆதாரம் மன்றத்தில் எந்த பத்து பத கரைசிலை அப்போ பகவான் இந்த பிரம்மா ஆராதனம் பண்ணும்போது பிரம்மாவுடைய புத்திரன் சிவந்திருக்காக அவர் வந்து சேர்கிறார். நான் தரப்பனா ராதாரமன்னா புள்ள சேர்கிற வரைக்கும் இல்லையா, அதை மாதிரி பக்தி நம்பரம்போகம் பக்தியினால உயர்ந்து செல்கிற ராதாரமனை சேர்த்துருவீங்க. அந்த செலுக்கும் போது என்ன ஆரம்பிச்சுன்னு கேட்டவனாக்க, அந்த எம்பெருமானுடைய நிறைவில் இருக்க முடியாத பதவியில் இருக்க முடியாத நீலமணி சொல்றது கோயிலும் அது எப்படி இருக்கு கேட்டாக்க, இந்திரநிலை இந்திரநிலக்கற்கள் எப்படி இருக்கு, பதசரசிதிருங்கை பாசுரைகி எம்பெருமானுடைய திருவிழி பதம், அந்த திருவிழாவுல சரசிதம் அது தாமரை போன்று அழகாக இருக்கு, திருவிழாவுல தாமரையே இருக்குன்னு ஒருவப்படுத்துற வழக்கம். ஆனால் திருவிழாவில் திருவிழி தாமரை இருக்கேன், திருவிழி தாமரையில் இருக்கக்கூடிய சேனை பதிவதற்கான வண்டுகள் வந்து அழகாக மறுக்கின்றன. அந்த வண்டுகள் எப்படி கறி தர முடியதோ அதே மாதிரி பாசுரை இந்திரன் அதுபோல வண்டுகள் போன்று அந்த நீர் நிலமுடையதான இந்த நிலக்கற்கள் அந்த நிலநிலக்கற்கள் சென்று பாதிபணி என்ன பண்ண தெரியுமா, பிரகடிதயமனோகாம் சிவன் சிவன் அல்ல வந்தார் அப்போது ஆராய்ச்சிட்டு கருவி சிவன் தன் தலையில கங்கையை தாங்கினார் இல்லையா, அந்த கங்கையை தாங்க சூரியத்தை பார்த்துட்டு பாதுகாப்பை பார்த்தா கங்கா தேவி தனியா இருப்பானே அப்படிங்கிறதுக்கான பிரகடிதயமனோகா யமுனா பிரவாகத்தை கொண்டது அதை கேட்டான். இவனுடைய முடியல இருக்க முடியாத கங்கைகளோட பிரகடித யமுனோகா யமுனா பிரவாகத்தை கொண்டு போய் சேர்த்தாராம் பாதுகா தேவி. யமுனா பிரவாகம் போய் சேர்ந்தாக்க எப்படி யமுனா பிரவாகம் வந்தது அப்படின்னு கேட்டவனாக்க, இந்திரனின் நிலை இந்திரநில கருத்துடைய ஒளி இருக்கு இல்லையா, இந்த ஒளி எப்படி இருக்கு, யமுனை மாதிரி பிரவகிக்கிறது, யமுனை கருப்பு கங்கை வெளுப்பு சரிங்களா, ஆக அந்த வெளுப்பான கங்கையோட இந்த கரி நிலமுள்ள இந்த யமுனா யமுனையை சிருஷ்டித்து அங்கே அனுப்புறது தன்னுடைய நிலத்தினால இப்படி சொன்னால் என்னாச்சு, பழனி பரிணமேசி சூடா விஷ்ணுபதியாப்பிரயாகம் விஷ்ணுபதி எங்க இருக்கு போற விஷ்ணுபதினா கங்கைக்கு போயிடும், அது எங்க இருக்கு சிவனுடைய தர மேல இருக்கு, சிவனுடைய தர மேல பாதுகாப்பு என்ன பண்ணாக்கோ தன்னுடைய நீர் நிறமான ருத்ரகருத்துடைய ஒளிய அங்க வீசினான், வீசினா அது எப்படி இருக்கு யமுனை போல இருக்கு சரியா, யமுனையும் கங்கையும் சேர்ந்தாக்க அதுக்கு என்ன பேரு பிரயாகம் பேரு, இப்படி பிரயாகம் போய் நம்ம என்ன திருவேணி சங்கம்னு சொல்லுவோம் அங்க போய் சேர்த்தா மாறுவோம், அதுல சரஸ்வதியாவது அந்தரிக்கமா உள்ளவா அர்த்த பிரவாகியா இருக்குன்றிருக்காங்க, ஆனா கங்கையில வந்து யமுனா வந்து சேருது அந்த பாத்திரம் சங்கமத்தை பார்த்துமானாக யமுனா கருப்பா இருக்கும் கங்கை உறுப்பா இருக்கும் ரெண்டாம் வந்து சேர்றது நான் பார்த்துட்டு அங்க சேர்த்தா மாட்டோம் இல்லையா, அது பிரயாகம் சொல்றது இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல சிவந்தலையில பிரயாகையே ஒன்று கொண்டு எடுத்து பாதுகாப்பியானவர் தன்னுடைய இந்திரமணி நேர கற்கனுடைய ஒளியினால என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம் வர்ணித்தாகிறது. ீமணிமணிலீலாவணியசிங்கோ நிவிடதமாலாவீக்கம் வேணு பதசிகலயசங்காதுகே பத்திரவஸ்தீ நகம் அனிருது மணி வீருதாரை நித்திய நிற்கம் புஷ்பா சதமகம் அணிநீலா சௌரி லாவண்ய சிந்தோ நிமிட தமசமாலா காவி வேளாவணித்வம். பாதுகா தேவியே நீ எப்படி இருக்கிறீங்க கேட்டுவானா, ஒரு கடற்கரையில் இருக்க முடியாத சமால மரங்களில் அடர்ந்த காடுகளோடு இருக்க சமாத மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நல்ல பழுமையா பச்சையா இருக்கும். ஆக அந்த பச்சையான சமாத மரம் அது நிறைய இருக்கிறதுனால அதனால ஒரு காடு. அந்த காடு எங்க இருக்கு? கடற்கரையில இருக்கு. கடற்கரையில இருக்க முடியாம சமாத மரத்தினுடைய காடு போல நீ இருக்க அப்படின்னாரு. சமாத மரத்தினுடைய காடுதான் காட்ட மரங்கள்லாம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டாக்க அது கழிச்சா சதமகம நிதிதா நிமிடத்தம சமாதான் நிமிடத்தம சமாதான் சதமகம் அணிலீலா சதமகம் அணிலீலா அப்படின்னாக்க சதமகம் இந்திரன் சென்னம சதமகம் அணி இந்திரநீல கல். அந்த இந்திரநீல கல் எப்படி இருக்கோ அதனுடைய ஒளியினால அதே போல இருக்கு. சமார விருஷம் இதுவும் நீல நிறத்தோடு இருக்கு, அதுவும் பசுமை நிறத்தோட நீளமாக இருக்கு. அதனால இந்திரநீல கற்களால் ஆகிய ஒரு தாமரை காடு அது எங்க இருக்கு அப்படின்னா கடற்கரையில் இருக்கு அப்படின்னார். எந்த கடற்கரை எது எங்க அப்படின்னு கேட்டா சௌரியில் அவன் சந்தோகோ எம்பெருமானுடைய அழகு இருக்கு. அந்த அழகாகிற கடல் எம்பெருமானுடைய அழகு கடலுக்கு கரையாக நீ இருக்காய் பாதுகாதேவின்னார். எம்பெருமான் பாதுகா நிலை சொல்லியிருக்கிறான் இல்லையா? அப்போ எம்பெருமான் ஒரே அழகாக லாவண்ய சிந்துவும் ஒரு இடத்துல சென்று வரார். ஆனால் அழகு கடலாக இருக்கான் எம்பெருமான். அந்த அழகு கடல் எங்களுக்கு முடிகிறது பாதியோட போய் முடிகிறது. முடிகிறதுனால கரை. அதனால எம்பெருமானுடைய அழகு அழகினுடைய கடல் இருக்கு. அந்த அழகு கடலுக்கு கரையாக இருக்கு பாதுகாதேவி. அந்த கரையில இப்போ தாமரைக்காய் இந்த சமாத மரக்காடு இருக்கு. அது இந்திரநீலத்தினால உண்டு பண்ணப்பட்ட மரங்களாலே அடர்ந்து இருக்கு. சரி, காடுனாக்க மரம் இருக்கும். அதான் சிவமதத்தினுடைய சரணங்களாக காடு மரங்கள் உண்டாச்சுன்னு சொன்னேன். அப்போ அதுக்கு சொல்லு இருக்கணும், புஷ்பம் இருக்கணுமே அப்படின்னு கேட்டாக்க பதவி சிலைய சங்காது பாதுகே பத்திரீகா தேவி உனக்கு எம்பெருமானுடைய திருவடியோடு சம்பந்தம் இருக்கு. ஆனா திருவடியில தான் இருக்கேன். அந்த ரெண்டு திருவடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அந்த இளம் இளம் தெலுங்கு போல மென்மையாக இருக்கு திருவடி. அதனால இளம் தெலுங்கல் என்ன பண்ணாரு அப்படின்னாக்க இங்க ரூபகமாக பதவி எம்பெருமானுடைய திருவடியாவில் இளஞ்சலுகள் சொன்னார். எம்பெருமானுடைய பெரிய இளந்தெழுவாக இருக்கிறது இளந்தெழுவாக பெரிய சம்பந்தம் பாவியை இருக்கிறதுனால பாவியில இப்போ இளஞ்சலில் உண்டாயிருக்கு. பத்திரஸ்ரீஹி பத்திரம்னா இலையோட இளந்தழுகோட கூட்டியிருக்கு. அந்த சோகரை செய்கிறது பாதுகாத்துட்டேன். அப்புறம் நகமணி விருதாரை நிச்சயம் சொன்ன புஷ்பம். அப்புறம் திருவியில விரல்கள் இருக்கு. விரல்களின் உண்மையில நகைகள் இருக்கு. அந்த நகைகள் எப்படி இருக்கு? முத்து போல உழுப்பா இருக்கு, அழகாக இருக்கு. ஆக அழகான முத்து போல உழுப்பா இருக்கிறதுனால அந்த நகைகளே புஷ்பம்னு சொல்ல முடியாத இருக்கு. அதனால எம்பெருமானுடைய திருவி நகங்களாலே சொன்ன புஷ்பா பூ பூத்து மாதிரி இருக்கு பக்கத்துல உனக்கு. சிதமகவனில் ஈராச்சாரி சௌரி லாவண்ய சிந்தோகோ நிமிடத்தோதமாவது வேளாக நிற்கும். அதனால் பாதுகா தேவி கடற்கரையில் இருக்க முடியாம சமான மரங்கள் அடர்ந்த காடு போல நீ இருக்கிறாய். கடற்கரை எம்பெருமானுடைய அழகு கடனுடைய கரையாக நீ இருக்கிறாய். அது சமான மரங்கள் உன்னுடைய இந்திரநிலைக்கலனுடைய உயிர்களாக சமான மரங்கள் அது மரம் போல அண்ணா அடர்ந்து பசுமையாக இருக்கும். அதுல புஷ்பம் நகமணி உள்ளாரியால நகங்களாக வெண்மையான புஷ்பங்கள் மேல இருக்கு. அதே சமயத்தில் இலையும் தவிர்த்து அப்புறமா பூக்கும் தவிர்த்தும் எம்பெருமானுடைய திருவிழாகிற விசாரியின் மேலும் தழுகள் இருக்கு. அதோட கூடி இருக்கு. அதனால திருமுக மரங்கள் அடர்ந்த ஒரு காடு போல இருக்கிறாய் என்று சேவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம். சதமகமணிலாலம் கர்மிணப்பாதரட்சே வயம் இதமிகமஹ பிராணிநாம் பாவுகாணாம் ஹிருதய கிருஹ குஹாப்யா கீதம் அந்தம் தமிஸ்ரம் ஸ்லோகம் 701 செய்தமேதது கேரி வைத்தி மந்தாக சதமகம் அனிதாலம் சாயண பாதரட்சே வயம் இதமிக வித்மஹா பிராணினாம் பாவுகாம் ஹிருதய கிரகுஹாத்யா கீதம் அந்தம் தமிஸ்ரம் சார்ந்தன்மான் குமாரி பெருமாள் அந்த மாதிரி சார்ந்தங்கிற வில்ல கையில் இருந்தவன் எம்பெருமான் அவருடைய பாதரட்சே அவனுடைய தெருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாப்பு எரியன் எல்லாரும் நீலரத்னத்தினால கருப்பு இணைக்கப்பட்டிருக்கு அதனால கருப்பு வந்தது சதமதம் அணி ஜாலம் இந்திரநீலத்தில் வலிச்சிருக்கிறதுனால உன் மேல கருப்பு இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கான் சொல்லி நினைகிதமே அது கேதி வச்சந்தி மந்தாக கேதி மந்தாக வச்சந்தி அறிவுகள் முற்றவாளிகள் என்ன நினைக்கிறா அப்படின்னு கேட்டுவானாங்க பாதிகளின் மீது இன்னும் இந்திரநீலத்தில் இணைக்கப்பட்டிருக்கு அதுதான் பாதிகளால கருப்பா தெரியுது அப்படின்னு நினைச்சிருக்கான் உண்மையில அந்த கருப்பு அது அல்ல என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா பயம் இதமிகா பிராணினாம் பாவுகளானாம் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவாளிகள இருக்கிறவா பாத்திரம் வாசிச்சவா அவருக்கு என்ன தெரியும் என்ன பிராணினாம் பாவுகளானாம் பாவியும் நினைச்சு நினைச்சு என்ன அவங்ககிட்டயே ஈடுபாடு கொண்ட பெரியவர்களாத்தின பேர் இருக்கான் அவள்லாம் அவள்லாம் பாதையே நினைச்சு நினைச்சு பாதி நிலையில வச்சு பண்றதுனால அவளுக்கு பாதையை அனுகூலம் பண்றது என்ன பண்றது அப்படின்னு கேட்டான் ஹிருதய குகையில ஹிருதய குகைகள் குகைன்னு அது இருட்டா தானே அது வந்துவிட்டோம் அது என்ன இருட்டது அறியாமையாக இருட்டு அஞ்ஞானமாக இருட்டு அந்த அஞ்ஞானமாக இருட்டு பகவத் ஞானமோ பகவத் பக்தியோ எதுவும் உண்டாகாமல் தடுக்கிறது என்ன சரிங்களா அதை போட்டுட்டா எப்போதும் பகவத் பக்தி பாதுகாப்பு பக்தியை தான் நமக்கு இருக்கும் அதுக்காக பாதுகாப்பு என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னாக்க ஒவ்வொருடைய தன்னை வந்து சேவிக்கிறவாளுடைய ஹிருதய குகையில இருக்கும்யான இருட்டு இருக்க அறியாமையாக இரு அதை இந்த மந்தம் இந்த மிஸ்திரம் நீ குடிச்சுட்ட சரிங்களா அதெல்லாம் நீ பதிவுங்க பாதுகாப்பு கேள்வி பதிவிட்டாங்கனாக்க சரிங்களா எங்க போயிருக்கும் வயசுல போய் இருக்கும் சரிங்களா வயசுல போய் கருப்பா இருக்கும் அத மாதிரி உன் மேல அழைக்கப்பட்ட சுத்தி அழைக்கப்பட்ட இந்திரியர்களுடைய ரத்தனமானது நேரமாக என்னன்னு கேட்டவானாக்க பாதுகாப்பு நல்லவர்களுடைய விதயத்தில் இருக்கும்படியான அறியாமையாகிற இருளை போக்கி அவருக்கு பகவத்யானமும் பாதுகாப்பு பக்தியும் உண்டாகிறதுக்காக அத மாதிரி நீ வித்தியாசம் பண்ற அப்படி வித்தியாசப்பட்ட காலத்துல நீ என்ன பண்ண அந்த அறியாமையாகிற இருளெல்லாம் நீ பருகிட்ட நீ பருகினதுனால அந்த இருட்டுதான் ஒரு இடத்துல இருந்திருக்கு அப்படின்னா ஒன்னிடத்துலயே நீ வச்சு போறேன் அது அதுக்காக பிள்ளை கொடுத்துருவாங்க தங்கிட்ட வச்சுக்கோனா இன்னொருத்தர போனா இன்னொருத்தர் அவள் என்ன பண்ணுவா அவர் வந்து அறியாமை அறிவோட கூடி பகவத் பக்தி இல்லாம போயிடுவான் அதை படைச்சாருக்கு இறஞ்சலா போயிடும் அதுக்காக வெளியில யாருக்கும் அனுப்பாமல் அந்த இருக்க தங்கிட்டே பாதுகாப்பு வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சாதிக்கிறார் இந்த சிலவற்ற அத ஒரு கல் வந்திக்கலாம் சந்திரனை பார்த்தா நடுவுல கருப்பா இருக்கு அது என்ன கருப்பு அப்படின்னுட்டாக்கியாமம் தெரிவித்திருக்கதே சந்திரனிடத்துல இந்திரநீல கல்லு போல நீளமாக நடுவர செய்து கருப்பா செய்து சந்திரத்துல அந்த கருப்பு எது தெரியுமோ அப்படின்னு கேட்டாக்கமசம் குச்சிஷ்டமாக சுக்கரபட்சத்துல என்ன பண்றது சந்திரன் இருட்டெல்லாம் போகிறது இல்லையா அப்ப அந்த இருட்டெல்லாம் சாப்பிட்டு கொடுத்தது இருட்டெல்லாம் சாப்பிட்டு அந்த இருட்டெல்லாம் எங்க போச்சு அது நைட்டுக்குள்ள இருக்கு அதனால அதனுடைய நடுவு பாகத்துல கருப்பாக இருக்கு அப்படின்னு அழகாக வர்ணிக்கிறான் ஆனா அந்த சந்திரன் எந்த இருட்டை குடிச்சது அப்படின்னு கேட்டாங்க வெளியில இருக்கிற இருட்டை தான் குடிச்சது ஆனா ஒவ்வொருத்தருடைய இருக்கிற இருட்டை குடிக்கிறதுக்கு அதுக்கு சக்தி கிடையாது ஆனா பாதுகா தேவி என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா நல்லவர்களுடைய தன்னை வந்து அஞ்சவர்களுடைய பெரிய குலத்தில் இருக்கும்போது அஞ்ஞானமாகிற இருளை, அதாவது ரொம்ப தத்துவ ஞானம் இல்லாத ஒரு இருளும் சொல்லியோ அந்த அறியாமையாக இருளை தான் கருதி அதை தங்கிட்டே வச்சு நமக்கு எல்லாம் உள்ள இருளே இல்லாமல் எப்பொழுதுமே பூர்ணசுந்தர மாதிரி இருக்க முடியாத நம்ம ஹிருதயத்தை பிரகாசமாக பகவத் விஷயத்தையும் பாதுகாப்பு உடம்பையாக பண்ணி வைக்கிறாய் நீ. அதனால பக்தர்களுடைய அறியாமையாக இருந்தால் உங்களுக்கு இந்திர நிலக்கல் மாதிரி இருக்கிறது உண்மையில எந்த நிலக்கல் அல்ல என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சாதிக்கிறார் சுவாமி ஜெயசிங்க. நீங்க மணிமிரசிதேவி கிருஷ்ணபட்சேனுஷ்டேயம் ஜனயதிகதிம் தட்சிணாமுதிரஹந்தி தேனாஸ்மாகம் பிரசிதிபரம் பாதுகே தத்துவவித்யை மௌலவுதிருஷ்டாநகமவசுதாம் முக்திகாலாவ்யவஸ்தாம். ஸ்லோகம் 702. கிருத்தஸ்யாமா மணிதிரசிதைஹி கிருஷ்ணபட்சேனுஷ்டாம் தட்சிணாமுதிரஹந்திஸ்மாரம் பிரதேசிபரம் பாதுகே தத்துவவித்யை மௌலவுதிருஷ்டாம் நகமவசுதாம் முக்திகாலாவ்யவஸ்தாம். மதுராதேவி என்ன பண்ற பாதுகே என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க ஒரு நியமம் சொல்லுவா என்ன ஆறாவது தட்சிணாயணத்துல கிருஷ்ணபட்சத்துல ராத்திரியில மணிக்கிறாரோ அப்படி பார்க்கலாம் போறவாளுக்கு அவளுக்கு துர்மாதிமாருக்குன்னு வேறு அவளுக்கு மோசம் கிடைக்காது. இந்த ஆளுக்கு மோசம் கிடைக்கும் உத்தராயணத்துல பகல்ல சுக்கரபட்சத்துல ஆறு பண்ண விடுறாளோ அவளுக்கு தான் மோசம் அப்படின்னு ஒரு கிரமம் சொல்ற வழக்கம் வீரையும் சொல்லியிருக்காரு. ஆனால் சூத்திரக்காரர் சூத்திரக்காரர் என்ன பண்ணா வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தட்சிணாயணமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பிராணம் போற காலத்தை பத்தி விவசாயம் இல்லை எப்ப போனாலும் தட்சிணே அப்படிங்கிற சூத்திரத்துல தட்சிணாயணத்திலேயும் மதித்தாலும் அவளுக்கு மோசம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் சுவாமி. பதுகா தேவி நீ ராத்திரியில வர முடித்தாலும் மஞ்சி அதிதீகி கிருஷ்ணபட்சா கிருஷ்ணபட்சத்தில் இருந்தாலும் நீ எப்படி இருக்க இந்த முத்தம் அந்த நீலமணியினால சூழ்ந்திருக்கிறதுனால என்ன கிருஷ்ணபட்சத்தோடு கூடிய மாதிரி இருக்கேன் கிருஷ்ணபட்சேனுஷ்டாம் தட்சிணாயணத்துல இருக்கிற தட்சிணாயணத்துல கிருஷ்ணபட்சத்துல ராத்திரியில வரமுடித்தாலும் பிரம் சுன்சாம் சேயா ஜனயதி அவளுக்கு நீ மாற்றத்தை கொடுக்குற ஆக பிரபந்தனுக்கு இந்த மாதிரி வித்தியாசங்கள் எல்லாம் கிடையாது. அதனால சேனாத்மாகம் பிரதிபரம் அதனால எங்களுக்கு இந்த விஷயத்தை சத்தமா நீ எடுத்து சொல்ற என்ன சொல்ற பெரியவாள்லாம் மௌல உருதிருஷ்டாம் நெகமவசாம் முக்தி கால அவ்யவஸ்தாம் நெகமவசாம் மௌலவு அப்படின்னா வேதத்தினுடைய மௌலி வேத சிறப்பு வேதாந்தம் வேதாந்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க முக்தி கால அவ்யவஸ்தாம் மோசத்துக்கு போறவாளுக்கு இந்த காலத்துலதான் உத்தராயணத்துல சுக்கரபட்சத்துல பகல்ல தான் போகணும் அப்படிங்கிற வியவஸ்தையானது கிடையாது. முக்தி காலத்துக்கு அவ்யவஸ்தை வியவஸ்தான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டதை பெரியவாள்லாம் வித்தியாரி சொல்றாலும் நீ அதையே ஸ்தாபனம் பண்ணி அதுல அது இந்த முக்தி கால வியவஸ்தையே கிடையாது கிருஷ்ணபட்சாயமா இருந்தாலும் நான் மோசத்தை கொடுக்குறேன் அப்படின்னு மோசத்தை கொடுத்து எல்லாரும் நீ அனுகிரகிக்கிறாய். ஆனா பிராணம் போறதுக்கு மோசத்துக்கு போற வாழ்க்கையும் பிராணம் போற காலத்துல என்ன இப்படித்தான் நாள் இருக்கணும்ங்கிற நியமனாக கிடையாது அப்படிங்கறத நீ உறுதிப்படுத்துகிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதித்தபடி சமதி ஜைத்ரயாத்ராவினோதேஷ்வாதன்வானாரஜனிமனகாம் இந்திரனிலாம் சுஜாலைஹி சித்தம் சாதா குமுதமனகா பாதுகே புஷ்யசித்வம் யாகோசத்வம் விபுதவனிதா வத்ரபந்தே ருஹாம். ஸ்லோகம் 73. சத்வரிஜுஷ்டா சமுதித விதுகு ஜைத்ரயாத்ராவினோதேஷு ஆதன்வானாரஜனிம் அனதாம் இந்திரநீலாம் சுஜாலைஹி சித்திரம் ஜாதா குமுதமனதா பாதுகே புஷ்யசி த்வம் யாகோஷத்வம் யூதவனிதா வக்ரபங்கே ருஹாணாம். இந்த ஸ்லோகத்தில் பாதுகா தேவிய ராத்திரியாகவும் ராத்திரிக்கு அதிஷ்டான தேவதையாக இருப்பதாக பேசுகிறார். அப்படி ராத்திரியா இருக்கிற காலத்தில் ராத்திரியில எது நடக்காலும் அந்த காரியத்தை பண்ணும்படி பண்றார். அதாவது ராத்திரியில இது தாமரை மலர்கள் மலராது, இப்ப தாமரை மலர்களையும் பண்றாப்புல பண்றா என்று இந்த ஸ்லோகத்தில் சமத்காரமா பேசுகிறார். முதல்ல பாதுகா தேவி எப்படி ராத்திரின்னு சொன்னாக்க ராத்திரி என்ன இருக்கும், ராத்திரி நட்சத்திரங்கள் இருக்கும், சந்திரோதயமாகும், அப்புறம் ஒரே ராத்திரி ஒரே இருட்டா இருக்கும், ராத்திரி வேளையில அள்ளி மலர்கள் எல்லாம் பூக்கும், இந்த அடையாளங்கள்லாம் இருந்தா அது ராத்திரின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த அடையாளங்கள்லாம் பதவியுறுத்தி இருக்கு அப்படின்றார். எப்படின்னு சத்துன்னா நல்லவர்களுக்கு சத்துன்னு பேரு, நட்சத்திரங்களுக்கும் சத்துன்னு பேரு. சத்விர்ஜுஷ்டா நட்சத்திரங்களோடு கூடியிருக்கேன். ஏன் நட்சத்திரம் அப்படின்னா பாதியை சேவிக்கிறதுக்கு நிறைய சத்துக்கள் மகாங்க பெரியவர்களா வந்து சேவிக்கவரா, அந்த பெரியவர்களா பெரியவர்களாகிற நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களோட நீ கூடியிருக்க, அதனால பெரியவர்களாக நட்சத்திரங்களோடு கூடியிருக்கிற ராத்திரி நீ சமுதிதா சந்திரோதயம் ஆயிருக்கும். இப்போது எங்க இருக்க பெருமாள்கிட்டே இருக்க, இது ஒன்றா பெருமாளுக்கும் ஆனால் பெருமாளாக சந்திரோதயம் ஏற்படுறது இல்லையா. பெருமாள் எப்போதும் கூடவே இருக்கிறதுனால பெருமாளாக சந்திரம் உதயமாறா ஜெயித்ர யாத்திராவினோது ஆதமிவானாரகன் அனகாம் எங்கெல்லாம் சுந்தரமான அங்கெங்க அசுர ஜெயத்துக்கா எத்தனை போறீங்க, அந்த ஜெயித்த யாத்திரை ஜெயசீரமான அதாவது வெற்றியில் ஏற்படக்கூடியதான என்ன அசுர ஜெயத்துக்காக போடக்கூடிய யாத்திரைகள் சரிங்களா. அந்த சமயங்கள்ல நீ என்ன பண்ற ராத்திரியை உண்டு பண்றாரு, ராத்திரி எப்படி வந்துது அப்படின்னா பாதுகா தேவியினுடைய சுற்றிலும் இது அழைக்கப்படுறது இந்திரநீலத்தில் அழைக்கப்படுறது. இந்திரநீலத்தினுடைய நிறமானது நீல நிறமானது ஆகாசத்தில் முழுக்க ரெடியூசா பறவை இருக்கு, ஆனால் நீல நிறம் பறவைனா இருக்கு இல்லையா. அதனால பெம்பெருமான் யாத்திரைக்கு ஏற்ற பொழுது ஆகாசங்களில் அங்கங்க நெடுகள் சஞ்சரிக்கிறதுனால எல்லா இடங்களிலும் இந்த நீளத்தினுடைய பிரகாசம் ஒளியானது நெடுக பரவி அதனால இருட்டோடையும் கூடியிருக்கேன். ஆக இருட்டதான் பாதுகா தேவி இருக்கா கொஞ்சம் இருட்டோடையும் கூடியிருக்கேன். இன்னும் என்ன பண்ற சித்திரம் ஜாதா குமுதவனதகம் குமுதவனதகம் நீ குமுதம் அல்லிமலர் நீ ராத்திரியில்தான் அல்லிமலர்கள்லாம் பூக்கும், பகல்ல இது தாமரை மலர்கள் பூக்கும், சூரியனை கண்டாக்க சந்திரனை கண்டா ராத்திரியில அல்லிமலர்கள் பூக்கும். குமுதவனதா குமுதவனம்னா அல்லிமலர்களுடைய வனம் காது, ஆனால் தகுதி நிறைய அல்லிமலர்கள் தான் போட்டிருக்கு. நான் இங்கே ஏது அல்லிமலர் அப்படின்னு கேட்டாக்க கூ மூத்து அவனதா அப்படின்னு அர்த்தம் பண்ணால் இருக்கும். கூன்னா பூமிக்கு பேரு, முத்துனா சந்தோஷம், பூமியில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்படியாக அவனதா அவனதான் பாதுகாப்பது. ஆக பூமியில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்படியாக நீ அனுபவிக்கிறேன். ஆகினால கூ மூத்து அவனதா அதனால குமுதவனம் உங்கள்கிட்ட இருக்கு, அதை சேர்த்தா குமுதவனம் ஆகுது. ஆக அது வாசுற அதாவது பூமியில் உள்ள நிலவுகளை பாதுகாப்பதாக அரியமானவர்களுடைய கூட்டம் இருக்குங்க. அதனால ராத்திரிக்கு வேண்டியது எல்லாம் இங்கே இருக்கு. அதனால நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டான், சித்தம் நீ ஒரு காரியம் சித்திரம் ஆச்சரியமான ஒரு காரியத்தை பண்றேன். என்ன அப்படின்னா, யாதோ தத்துவம் உதவனிதா பத்திரமங்கே ஏதுகாம் ஆகாசத்துல பாதுகாப்பமா அதை கொண்டு சஞ்சாரம் பண்றதுனால ஆகாசத்துல இருந்ததுன்னா நிறைய ஆகாசத்துல தேவதைகள்லாம் வந்து பெருமாளையா சேவிக்கிறான். சரியா, நிறைய முன்னாடி இந்திரன் வரணும் இதெல்லாம் வரும் என்ன அழைக்கணும் வரும் இன்னைக்கு ராத்திரி என்று முன்சோகத்துல அந்த தேவதைகளுடைய ஸ்ரீகள்லாம் இருக்காளே இந்திரன் சந்திரன் வரணும் இது மாதிரி தேவதைகள் அதிபதிகளாக இருக்கக்கூடிய அவருடைய ஸ்ரீகள் எல்லாம் வந்து பெருமாள ஆகாசத்துல வந்து சேவிக்கிறான். அதெல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, அவருடைய முகமண்டலம் தாமரைப்பு மாதிரி மாதிரி அழகாக இருக்கும், தாமரைப்பு மாதிரி மலர்ந்த தாமரை மாதிரி இருக்கும். அவரெல்லாம் பெருமாளை சோதித்து மனுஷாங்க மாட்டாலும் சந்தோஷத்தினால அப்படியே தெளிவோட வளர்ந்தரா அத்தனை பேரும். அதனால பக்தர பங்கே ருகாம் யுகுதவனிதான் தேவஸ்ரீகர் அவர்களுடைய முகங்கமாக பங்கே ருகம் தாமரை மலர் இருக்கேன். அது பாதுகா தேவியோட பெருமாளை சோதித்த உடனே மலர்ந்து சந்தோஷமா இருக்காவா. அதனால ராத்திரியில பாதுகா தேவி ராத்திரி ஆனதுனால ராத்திரியிலையும் அந்த ஸ்ரீகளுடைய முகங்களாக தாமரை மலர்கள் தாமரை மொட்டுக்கள்லாம் மலர்ந்து அழகாக நம்மன்னு இருக்கு அப்படி. அதனால நீ என்ன பண்ற, நீ ராத்திரியா இருந்து சித்திரம் புஷ்பான் ஆச்சரியமான ஒரு காரியத்தை பண்ற, ராத்திரியிலையும் தாமரைக்கு மலர் முடியாக பண்ணத என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெயசியன் அனுபவித்தபடி நித்தம் லட்சுமி நரசிஹி சுமிராசக்கரணிகளை சாலங்கிராம சிதிரிபதுபைஹி தரணினோ ரூபதேவைஹி சாகேதாதேஹ சமதி குணாம் சம்பதம் தர்சயந்தி முக்தி க்ஷேத்ரம் முனிரகிலைஹி வாழுகே ஜீயசே த்வம்